ష్టమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిఖమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదేవాశ్యహారాజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగుడభూషణ మహాదేశిగాయ నమః శ్రీరంగనాయకే నమః శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదుకాభ్యాం నమః శ్రీమత్తైకోదాయై నమః సీతరంగమగనందనే హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్ఘ్యకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిదత్తాం సదా హృది. నమస్సతసే. నేటి ఉపన్యాసత్తులే శ్రీ పాదుగా సహస్రత్తులే 26వ పద్ధతியான யந்திரிகா பத்தி பத்தி பார்த்தோம். இந்த பாதுகையினுடைய குமிழ் அதுக்கு தனியாக சுவாமி பத்ததி பண்ணியிருந்த அது எப்படி இருக்கு, வெண்கோற்ற கொடை போல இருக்கு, கிரீட்டம் போல இருக்கு, எம்பெருமானுடைய புறங்காலுக்கு அந்த திருவடிக்கு ஒரு குடைபெடுத்து அதன் மேல் வெயில் படாதபடி ரட்சிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததான பத்ததி ரேகா பத்ததி, 27வதான பத்ததி. இதிலே எம்பெருமான் அந்த பாதுகையின் திருவேலி இருக்கக்கூடியதான அந்த ரேகைகள் பத்தி சுவாமி தேசிகன் ஒரு 10 ஸ்லோகங்களாலே வர்ணனை பண்றார். சூஜயந்தீம் ஸ்வரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஷ்ய சௌரி பாதுகாம் அப்படின்னு சொல்றார். இந்த பத்தத்தில பாதுகையிலே இருக்கக்கூடியதான கோடுகள் அத ரேகைன்னு சொல்றாளே. நம்ம உள்ளங்கை உள்ளங்கால்லாம் கூட ரேகை இருக்கு. அதே மாதிரி பாதுகையினுடைய திருமேலையிலையும் அந்த ரேகைகள் வந்து இருக்கு. அதை பற்றியதான ஒரு அற்புத வர்ணனை சுவாமி தேசிகனாலே. பாதுகையின் பேர்ல எண்ணற்ற கோடுகள்லாம் இருக்கு. அதை நம்ம சேவிக்கும் போது ஸ்ருதி தரிசனம் 4 வேதம் சதுர் வேதத்தையும் தெரிவிப்பதற்காக ஒரு அடையாளம் படி அந்த கோடுகள் போட்டது போலே தெரியுது. வேதத்தை வந்து ஒருவர் ஓரான் வழியாக குருமுகமாக உபதேசம் வாய்ந்து நுற்று பண்ணி, அதாவது புனகா புனகா ஆவத்தி பண்ணி அதை வந்து அதிகரிக்கணுமே தவிர எழுதி வச்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா பெரியவா. ஏன்னா வேதத்தினுடைய அந்த கோஷங்களிலே பார்க்கும்போது அந்த சப்தங்கள் போட்டிருப்பா, அந்த கோடுகள் ஸ்வரம் ஸ்வரத்துக்கோசரம் கோடுகள், மேல் ஸ்வரம் கீழ் ஸ்வரம் மத்தியம ஸ்வரம் சொல்லிட்டு அதற்காக ஒரு ஜானமாடையா கோடு போட்டு காட்டியிருப்பா. அதை போல இந்த ரேக்கைகள் இருக்கு, பாதுகையினுடைய ரேக்கைகள் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பாதுகையினுடைய அழகை வந்து நாம கண்ணால பார்த்து மனசுல ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலாம். இந்த அழகை நம்மளால எழுத முடியாது. எழில் வேதம் இன்றி மறையன்னு சொன்னார் திருமங்கம்மன். எழில் வேதம், அழகான வேதம், அதுவே இங்க கோடுகளாக பாதுகையின் மேல இருக்குன்னு சொல்ற. அப்ப பாதுகையும் அழகு நிறைந்தது, அந்த அழகை நம்மளால சொல்ல முடியுமா? வார்த்தைகள் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல, அதை எழுத முடியாது. கண்ணால கண்டு ரசிக்க முடியும், அந்த அழகை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாதுகையை ஆசிரிய சௌரி பாதுகாம் போட்ட சுவாமி தேசிகன் இந்த பெருமாளுடைய பாதுகையை நம்புகிறேன், அடைகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் சுவாமி தேசிகன். இப்போ வேதத்தினுடைய சாரத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கெல்லாம் திருவாய்மொழி ரூபமாக கொடுத்தார். வேதம் வந்து திரைவன்னிகாலுக்கே சாத்தியம், சதுர்த்த வர்ணத்தார் அது அபியாசம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். அதற்காக அந்த வார்த்தைகளை வந்து ஞாபகமூட்டும்படியாக, இந்த வேத வாக்கியங்களை ஞாபகமூட்டும்படியாக தன்னுடைய திருவாய்மொழி என்ற கிரந்தத்தினாலே அவர் வந்து நமக்கெல்லாம் காட்டுறார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போதே அந்த வேதத்தினுடைய சதுர்வேதத்தினுடைய ஞாபகம் வருது. அந்த மகான் இந்த வேதமாதாருடைய அழகை நம்மளால வர்ணிக்க முடியாது இல்லையா? அதான் இங்க சொல்ற வேதங்களை வந்து இருக்குவதை ஒரு காட்டும் விதமாக உன் திருமேனியில் உள்ள ரேகைகள் இருக்கம்மா, ஹே பாதுகையே அப்படின்னு இந்த ரேகா பத்தியிலே சூச்சனம் பண்ற. சூஜயந்தியும் ஸ்வரேகாபிகி அனாலேக்க சரஸ்வதியும் அலேகனிய சௌந்தர்யாம் ஆசைய சௌரி பாதுகாம் சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்தாலே காட்டுறார். அடுத்தது இந்த பாதுகையினுடைய அவள் திருமேனியை சகல தேவதைகளும் வந்து சிரசா வணங்குறா. தத்த சமயே அவள்லாம் கீட்டம் சாத்தின் இருக்கா, அந்த கீட்டங்கள்லேருந்து இந்த பாதுகை பேர்ல பட்டு அதனால இந்த பாதுகையின் மேல ரேக்கைகள்லாம் பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த பாதுகை பெருமாள் திருவடியிலே சேர்ந்திருக்கு, அதனுடைய விஷயத்தாலே இந்த பாதுகா தேவி வந்து எல்லா லோகத்திற்கும் ராஜா ஒரு ராணி மாதிரி ஒரு அங்கீகாரம் அடையாளம். ஆனா இந்த பாதுகா தேவி மேல இருக்க கோடுகள் இருக்கு, அதை காட்டிலும் ஆச்சரியமான அடையாளமா இருக்கான். பாதுகையை விட அந்த ரேகைகள், அவள் திருமேனியில் உள்ள ரேகைகள் ஆச்சரியமான ஒரு அங்கீகாரம் அடையாளமாகவும் சின்னமாகவும் இருக்கு அப்படின்னு சாய்கிறார். ஆழ்வாராச்சாரியால் எல்லாரும் இந்த லோகத்திற்கு வந்து ராஜாக்கள் என்பது இந்த பெருமாளிடத்திலே வந்து அவ வந்து எல்லையில்லாதான பக்தி, தைலதாரையைப் போலே பக்தி, அது இருப்பதனாலே சகல தேவதைகளும் வந்து அவளை வந்து சேவிக்கிறதுனாலே ஏற்படுறது அப்படின்னு சொல்ற. ஆச்சாரியால் ரொம்ப முக்கியம். பெருமாள் என்னதான் இருந்தாலும் அவா பெருமாள் பேர் பண்ற பக்தியின் காரணமாக எல்லா தேவத்தையும் ஆச்சாரியாலே சேவிக்கிறதான் அப்படின்னு சொல்ற. அடுத்தது அபிதோ மணிபாதகே ஸ்புரந்தியாக தவரேகா விததே ததா விதாயாக முரவயிரி பாதாரவிந்தரூடைஹி அனுகல்பாயிதம் ஆதிரஹஜசிங்கைஹி அப்படின்னு. இந்த பாதுகை பத்தி பேசின்னு வர நமக்கெல்லாம் உள்ளங்கை உள்ளங்கால சில கோடுகள் இருக்கு, சில பேருக்கு அதிருஷ்ட ரேகைகள்னு உண்டு. அப்படி சில அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்தா அவன் வந்து மகாராஜாவா இருப்பான்னு இந்த ஜோசிய சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரியான ரேகைகள் பெருமாள் திருவடியில இருக்கு. உன்னிடத்திலேயும் பாதுகையே, உன்னிடத்திலேயும் ரேகைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த ரேகைகள் எப்படி இருக்குன்னா, இந்த பெருமாளுடையதான திருவடியில் இருக்கக்கூடியதான ரேகைகளை விட உன்னுடைய ரேகைகள் ரொம்ப உசந்ததா இருக்கு. தச்ச காரணேன எம்பெருமான் திருவிட இருக்கக்கூடியதான கோடிகள் இரண்டாம் தரமா எடுத்துன்னு சொல்ற அனுகல்பாயுதம் அடுத்தது இரண்டாம் தரமா இருக்குன்னு சொல்ற உந்து திருவ உன்னுடைய ரேகை தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசன் சாய்க்கிற. பெருமாள் வந்து ஒரு எல்லையில்லாத சொல்ல முடியாத ஒரு சௌந்தர்யம், அழகினாலும் ஆச்சரியமான தன்னுடைய தயை கருணை பொறுமை என்ற குணத்தினாலும் இவர் வந்து சகல லோகத்துக்கும் எம்பெருமான் ஆதிமூர்த்தியாகவும் ராஜாவாகவும் இருக்க. இந்த ஆழ்வார் ஆச்சாரியால் அந்தந்த பாகங்களிலே பெருமாளுக்கு ஒருபடி மேலாகவே இருக்கா அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. பெருமாள் திருவடி ரேகை விட பாதுகையின் மேல் இருக்கக்கூடியதா ரேகை ரொம்ப வசதின்னு சொல்லும்போது பெருமாளை விட இயற்கையாகவே ஆச்சாரியால் வசதியா தெரிகிறா லோக திருஷ்டியில. அடுத்தது என்னன்னா, தேவதைகள்லாம் பாதுகையை வந்து நமஸ்கரிக்கிறா, அவ சேமிக்கும் போது அவளுடைய கீட்டங்களை கல்லிழைத்த மீன் போன்ற ஒரு சொர்ண ஆபரணம் இருக்கு. அதனாலே அதனுடைய கீறலானது பாதுகா தேவி மேல படுறது. அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெருமாள் திருவடி உன்னை அனுபவித்தது என்பதற்கான ஆச்சரியமான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்றார். எல்லா தேவர்களும் ஆழ்வார் ஆச்சாரங்களை சேவிக்கிறா. இரண்டா, பெருமாள் திருவடியிலே வந்து எல்லையில்லாத பக்தி இருப்பதனாலே தேவதைகளையும் தேவதைகளுக்கு ஒரு அப்பேற்பட்டதான ஒரு பக்தி, ஒரு ஒழிவு முதலான குணங்கள் ஒண்ணுமில்ல. பெருமாளிடத்திலே வந்து ஆச்சாரியாளுக்கு அதிக பக்தி, அதனாலே தேவதைகளே வந்து இவா காட்டுறா. ஏதாவது ஒரு உபகாரம் வேணும்னா பெருமாள்கிட்ட ஓடுவா தேவதைகள்லாம். ஆச்சாரியால் அப்படியிலே சர்வதா நாள்தோறும் ஏக சிந்தையனாய் என்றபடி பக்தியோகம் பண்ணும்படியாக தைலதாரையை போலே பக்தி, 12 ஆழ்வார்களை எம்பெருமான உருகி மருகினா, ஆண்டாள் நாச்சாரும் பக்தி பண்ணி காட்டினா, ததனந்தரம் அவதாரம் பண்ண ஆச்சாரியால் சிவன் நாதமணிகள் ஸ்ரீ ஆள வந்தார், பகவத் பாஷ்யகார சுவாமி தேசிகன் போல இருக்கக்கூடியவாளும் பெருமாளிடத்தை எப்படி பக்தி பண்ண வேண்டும் என்று நமக்கு செய்து காட்டினா, அதனாலே அவளை விட இவ்வாறம் வசந்தவான் காட்டுற. ரேகையா வினமதாம் திவ உகசாம் மௌளிரத்னம் மகரீமுகோத்தயா பாதுகே வகசி நூனம் அத்புதம் சௌரிபாத பரிபோக லட்சணம் பரிபோக லட்சணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது வந்து தேவதைகளுடைய கிரீடத்தில் ரத்தனங்கள்லாம் இந்த பாதுகையை வந்து அவ புனக சேவிக்கிறார். இது பேர்ல ஈடுபட்டு இந்த ரத்னங்கள்லாம் ஒடுக்கி தட்டி போச்சு, பள்ளம் மேடு மாதிரி ஆயிடுச்சு, ஒன்னு வளைஞ்சிக்கு ஒன்று இப்படி இருக்கு. ஆனா எல்லா ஜனங்களுடைய தலையில வந்து அவர்கள் தலையில் இருக்கும் மோட்சத்திற்கு இடைஞ்சலான எழுத்துக்களை வந்து பாதுகாதை வழிக்கிறார். நமக்கு வந்து கட்ட எழுத்து எழுதியிருக்கு நம்ம கர்மா பிரகாரம், அதையும் மாற்றக்கூடியதானவள் இந்த பாதுகாதை, அவளுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்ற. நம்ம நல்ல ஆச்சாரியால் ஆகிய பாதுகையை நாம் ஆசிரியச்சுட்டாக்க நம்ம தலையெழுத்தும் மாறும் சுவாமி. துர்லிபி நாம் சாட்ச நரக மதன சேவாம் சம்மதம் சாதகயத்ரி நியதி விலிகிதானாம் நிஷ்கிருதம் நிஷ்கிருத்தியம் துர்லிபீனாம் அப்படின்னு போட்ட. துர்லிபி எழுத்தானது, கெட்ட எழுத்தானது அழிஞ்சு போறது, அந்த கெட்டத்துடைய அந்த விஷயமே அங்க இருக்காது அப்படின்னு அதுக்கு அனுகிரகமானது பாதுகாதேவி பண்ற இந்த ரேக்க பண்றதுன்னு சாய்கிறார். அடுத்தது வந்து இந்த பாதுகையில குடை மாதிரி ரேகை, தாமரை புஷ்பம், துவஜம் போல முதலீதான கோடுகள்லாம் நிறைய இருக்கு. இது நம்ம சேவிச்சா அது பெருமாள் திருவடியிலும் இந்த கோடுகள் இருக்கணுமே அப்படின்னு ஏற்படுறது. திருவடிகளே இந்த ரகை இல்லாவிட்டா பாதுகையில எப்படி வரும்னு ஒரு சம்சயம் நமக்கு ஏற்படுறது. இந்த மாதிரிக்காத கோடுகள் இருந்தா இது இந்த ராஜ அம்சம், அதனாலே அவெல்லாம் ராஜாக்களா இருப்பான்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னர். இந்த கொடை தாமர புஷ்பம் துவஜம் இதெல்லாம் உன் திருமேடியில நீ காட்டும் போது எங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த லோகத்துக்கு ராஜாக்கள் அடையாளங்கள் போல் இருக்குன்னு எங்களுக்கு நீ காட்டுவது போல இருக்கம்மா, தெரியப்படுத்து போல இருக்கு அப்படின்னு தேவி ரேகா விசேஷைகி அப்படின்னு சொன்ன. அவகமயசி சௌரேகே பாதுகே மாத்துசானாம் உபரி பரிடதை ஸ்வைஹி தேவி ரேகா விசேஷைகி அப்படின்னு இந்த இடத்துல காட்டுற சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்துல இந்த பாதுகையை வந்து பெருமாள் வெளியில எழும்போது சாத்திக்கிறார். அந்த சமயத்துல சில இடங்கள்ல பெருமாள் எழுதி அங்க திருமஞ்சனம் ஆகும் இல்லையா, மண்டகப்படியா திருமஞ்சனம் பண்ணுவா. அப்போ சந்தனாதி திரவியங்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா பெருமாள் உள்ள திருவிழை சாத்திண்டு ரொம்ப நேரம் நின்று இருக்க திருமஞ்சனத்தை கண்டருள்றதுக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாதுகை விசர்ஜனம் பண்ணிட்டு விசிராந்தி பண்ணிக்கிறார். அப்போ திருவடியிலேருந்து ஏகாந்திரம் முயன்ற போது பாதுகைய கைட்டி எடுத்த உடனே பார்த்தாக்க அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடி கோடுகள் முழுதும் இந்த பாதுகை பேர்ல பதிஞ்சிருக்கு. அதனாலே நீ ரொம்ப அற்புதமா விளங்குறாய். இந்த ஆழ்வாரை வந்து பெருமாள் அனுபவித்தார், அதற்கு அடையாளமாக ஆழ்வாரிடத்திலே திருத்துழை வாசனை இருப்பது போல திருவாய்மொழியிலே நிறைய இடத்துல சாய்க்கிறார். தோழித மேலும் நன்மார்பில் மேலும் சுடர்முடி மேலும் தாளித மேலும் புழந்த தன்னந்துடையம்மான் அப்படின்ட்டு திருவாய்மொழியில் சாய்க்கிறார். இந்த திருத்தோழ பெருமாள் அணிவதே ஆழ்வாருக்கோசரமா, அவருக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு திருவடியில சாத்திக்கிற, தோல்ல சாத்திக்கிற, திரு அபிஷேகத்தை சாத்திக்கிற, திருமாவில சாத்திக்கிற. அப்போ ஆழ்வார் திருவடி தொடரும் போது தன் சிரச திருவடியில வச்சு ஆழ்வார் சேவிக்கிறார். அப்போ திருத்துழாயினுடைய இயற்கையான சுகந்தமானது பெருமாள் திருவடியும் சுகந்தத்தையும் சேர்த்து வந்து ஆழ்வார் சிரசில இருக்கு. அப்போ ஆழ்வார் வெள்ள வரும்போது ஆழ்வார் மேலையும் திருத்துழாய வாசனை அடிக்கும் இல்லையா, அந்த அடையாளம் இருக்கும் இல்லையா, அதை தான் சாய்க்கிறார். எப்படி எம்பெருமான் திருவடி ரேகைகள் பாதுகை மேல பட்டதோ அந்த பாதுகையும் ரொம்ப பவித்திரமாகி அந்த அடையாளங்களை உலக லோகத்துக்கு காட்டுறா அப்படின்னு கேட்டுறார். இந்த எம்பெருமானுடைய திருவடி ஆசிரியத்து சகல தேவதைகளும் வரா. அவ கிரீடத்திலே வந்து அந்த கிரீடத்தாலே பாதுகையை சேவிக்கும் போது உரசரா பாதுகை மேல, அதனால எம்பெருமான் திருவடியை காட்டிலும் இந்த பாதுகாதேவி மேல அவ கிரீடத்தினுடைய உரசப்பட்டதான கோடுகள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆபாதி சௌரி சனதா சரணாது அதிகானுபாவா ஏகாசதைஸ்வசத பதாபணிகா பிரேகா அப்படின்னு. இது இந்த ரேகையை பத்தி சாட்சின்னு வர சுவாமி தேசிகன். அதாவது இந்த ஸ்லோகத்தை பிரம்மருத்ராதிகள் எல்லாம் ஐஸ்வர்யத்திலே வந்து ஒரு ஒழிவு வராது, பரமபதத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு வரவில்லையா. ஐஸ்வர்யம் தான், அந்த பதவிதான் ரொம்ப ஐஸ்வர்யம் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த ஆழ்வாராதிகள் இருக்காளே, அவ ஒரு நாளும் பிரம்ம பட்டத்துக்கு வந்து ஆசைப்பட்டது கிடையாது. திருணமாக மதிக்கக்கூடியவா, புல்லுக்கு சமமா மதிக்கக்கூடியவா. அதனால இவாளை பார்த்து பிரம்மாவே ஆச்சரியப்பட்டு சேவிக்கிறாராம் வந்து அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பாதுகையை வந்து பெருமாள் சாத்தின்னு ஏழ்றார். இந்த பாதுகள் திரும்பின வரிசையா ரேக்கைகள் அதாவது கோடுகள் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தா மகரிகா பத்திரங்கள் போல இருக்கு அப்படின்ட்டு சாய்க்கிறார். இந்த திருமணமான ஆணும் பெண்ணும் சந்தோஷமான சமயத்தில் இருக்கும்போது இந்த புருஷனானவன் அவள் கையில சில படங்கள் வரைஞ்சு விளையாடுறதுன்னு வந்து ஒரு சம்பிரதாயம். அந்த மகரிகா பத்திரம் போல இருக்கு, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான உயர்ந்ததான பக்தி அந்த குணங்கள்லாம் ஆழ்வாராஜாலிட்ட பகூனி சக்தி நிறைய இருக்கு. அதனாலே அவர்களை பெருமாள் வெகு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறாராம். அதே போல இந்த பாதாபலி பிரதிபதம் பரமசபும் சக பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகா வகசி பத்ரலதா விசேஷான் அப்படின்னு. பத்ரலதா விசேஷான், பத்ரலதா விசேஷான், மகரிகா பத்திரங்களை போல பத்திரம் இலை மாதிரி இருக்கும், அத போல இருக்கு அந்த புஷ்பம் இலை மாதிரி. அவ வந்து ஸ்ரீ திருமேனியில வரைஞ்சு விளையாடுவா, அதை காட்டுறாருங்க. அடுத்தது இறுதியான ஸ்லோகத்திலே மன்னே நிகமசிய மாதிருக்காலேக்கியம்னு போட்ட. என்னன்னா மாதிருக்காலேக்கியம், மாதிருக்கா அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்ட் ரிட்டன்ல பண்ணக்கூடியதான முதல் பிரதி. இது என்ன சொல்ற அப்படின்னாக்கா இறுதி பாசுரத்திலே இந்த பாதுகையின் மேல அநேக விதமான ரேக்கைகள் இருக்கு, அதை சேவிக்கும் போது பிரளய காலத்துல வந்து பெருமாள் அப்புறம் வந்து அந்த ஆளிநிலை இதை தவிர எல்லாமே தீர்த்தத்தில் போயிடும் சொல்லும் போது வேதம் என்ன பண்ணும்னு சம்சயம் எழறது இல்லையா. வேதம் போயுமா இந்த சந்தேகத்தை போக்கடிப்பதற்காக பாதுகையில் வந்து இந்த வேதத்தை சூசகமா எழுதி வச்சுட்டு போன மாதிரி இருக்குன்னு சொன்னா. அதுவே ஒரு ஸ்ரீகோசம் போலே இந்த ரேக்கைகள் மூலமா இந்த வேதத்தை பாதுகையில நுணுக்கி எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னர். ஒரு ஸ்ரீகோசம் ரொம்ப அபூர்வமா இருக்கு, ஒரு ஸ்ரீகோசம் போட்டுவிட்டா அதை வச்சு பிரதிகள் நிறைய போடலாம் இல்லையா. ஆனா அந்த முதல் பிரதி ஹேண்ட் ரிட்டன் காப்பியோ இந்த ஃபர்ஸ்ட் டைப்டு காப்பியோ இருக்கு இல்லையா, அதுக்கு மாத்திருக்கான பேர் சம்ஸ்கிருதத்தில் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு சொல்றாளே. இந்த பிரளய காலத்துல வந்து இந்த வேதத்தை வந்து ரட்சிப்பது எம்பெருமான் கடமை, அதை வந்து பெருமாளே இந்த பாதுகையை எழுதி வச்சுட்டா பாரு தெரியுது அப்படின்னா. பிரளய காலத்துல வந்து பிரகிருதி ஜீவன் ரெண்டுமே சின்னதா இருக்கும், சிருஷ்டி பண்ணும்போது விரிவடைகிறது எல்லாமே, அதாவது இந்த பூமி பிரகிருதி முதலானவை ஆகிறது. ஜீவன் என்ன ஆனா தேவன் மனுஷியன் முதலான உருவங்கள் எடுத்துட்டு அதை அடைஞ்சுடுறான். அதே போல இந்த பிரளய காலத்துல வேதம் வந்து சூக்ஷ்மமா இருக்கு, ஒரு இடத்துல தொலையாம இருக்கு. சிருஷ்டி பண்ணி பெருமாள் லோகத்தை விரிவடைக்கும் போது அந்த டயத்தில் இது அழியறது இல்லை. சிருஷ்டி காலத்தையும் புதியதாக உண்டாகிறதும் இல்லை, அனாதியா இருக்கு, அபௌருஷயமா இருக்கு. லோகத்தை வந்து சில புது புது பாஷைகள் வர்றது போறது மறையது, அப்படி இல்லை. இந்த சம்ஸ்கிருத பாஷை சர்வதா பவதி, சர்வே பவதி, அப்படியானது இந்த வேதம் என்றுமே அழியப்படாமல் இருக்கு. அதை வந்து இந்த வேதத்தை உன்னுடைய திருமேனியிலே ரேகை மூலமா எழுதி வச்சது போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ரேகா பத்ததியிலே இந்த பாதியினுடைய பிரபாவத்தை ரொம்ப பறக்க பேசுறார். அதனால இந்த ரேகா பத்ததியில சொல்லப்பட்ட விஷயங்கள் மகரிகா பத்திரம் போலவும் வேதத்தை ரேகை ரூபத்திலே பாதிகளை எழுதியது போலவும் திருமஞ்சனத்தும் போது பெருமாளுடைய ரேகையை பாதிகை திருமேலேயே படிந்தது போலவும் இன்னும் இந்த ரேகைகள் வந்து சாதாரண சாமானிய பாவம் செய்கிற மக்களுடைய தலையெழுத்தையை மாற்றுவது போலவும் இருக்கு. எம்பெருமானுடைய ரேகையை காட்டிலும் பாதிகை திருமேலுக்கு ரேகையானது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி ரேகா பத்தியிலே பாதுகையின் பெருமை ரொம்ப அற்புதமா நமக்கு எல்லாம் சாய்ச்சிருக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இன்றைய தினம் இந்த 27வது பத்ததியான ரேகா பத்ததி சம்பூர்ணமாறுது. அடுத்ததானது சுபாஷித பத்ததியை நாளை தினம் அனுபவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.